ரகவிருந்தம் நிரந்தோ வானில் மாதுரிய கீதம் பொழியோ மாலோதராமோதமார்னி பாரில்லா கானமே தேற்று பாடி மாலாகவிருந்தம் நிரந்தோ வானில் மாதுரிய கீதம் பொழியோ மாலோகராமோதமார்னி பாரில்லா கானமே தேற்று பாடி அத்தியுன்னதத்தில் மகத்துவம் சர்வசக்தனாமீசன் ஸ்தோத்ரம் சன்மனசுள்ளவர்க்கெல்லாம் பூவில் சங்கத சாந்தி கைவன்னு தெய்வகுமாரன் பிறந்து மர்த்தியரூபம் தரிச்சே கஜாதன் தெய்வகுமாரன் பிறந்து மர்த்தியரூபம் தரிச்சே கஜாதன் ஆத்மாபிஷிக்தன் வருந்து லோகமெங்கும் பிரமோதம் நிறஞ்சு லோகமெங்கும் பிரமோதம் நிறஞ்சு மாலாகவந்தம் நிறந்து வானில் மாதுரிய கீதம் பொழிஞ்சு மாலோகராமோதமார்னி பாரில்லா கானமே தேற்று பாடி அத்தியுன்னதத்தில் மகத்துவம் சர்வசக்தனாமீசன் ஸ்தோத்ரம் சன்மனசுள்ளவர்க்கெல்லா பூவில் சந்தத சாந்தி கைவந்து ஜனாவலியொன்னாய் வேகமணையு மகேசனே வாழ்த்தான் உணரோஜனாவலியொன்னாய் வேகமணையு மகேசனே வாழ்த்தான் திருமும்பிலெல்லாம் அணைக்க தந்தை திருநாமம் என்னும் புகழ்த்தான் தந்தை திருநாமம் என்னும் புகழ்த்தான் மாலாகவிருந்தம் நிரந்து வானில் மாதுரிய கீதம் பொழிஞ்சு மாலோகராமோதமார்னி பாரில்லா கானமே தேற்று பாடி மாலாகவிருந்தம் நிரந்து வானில் மாதுரிய கீதம் பொழிஞ்சு மாலோகராமோதமார்னி பாரில்லா கானமே தேற்று பாடி அத்தியுன்னதத்தில் மகத்துவம் சர்வசக்தனாமீசன் ஸ்தோத்ரம் சன்மனசுள்ளவர்க்கெல்லா பூவி சந்தத சாந்தி கைவந்து அத்தியுன்னதத்தில் மகத்துவம் சர்வசக்தனாமீசன் ஸ்தோத்ரம் சன்மனசுள்ளவர்க்கெல்லா பூவில் சந்தத சாந்தி கைவன்னு